அள்ளி வச்ச மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மயிலே. அள்ளி வச்ச மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மயிலே. என்ன தயக்கம், என்ன மயக்கம், என்ன தயக்கம், என்ன மயக்கம், நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும். அள்ளி வச்ச மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மயிலே. இந்த பூமி பொய்யானதா, காதல் சொன்ன வார்த்தை என்னை காவல் காக்குமா, நேத்து சொன்ன பேச்சு நிறம் மாறி போகுமா, தங்கம் நிறம் கருக்குமா, உருவலகம் பொறுக்குமா. வச்ச மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மயிலே. என்ன தயக்கம், என்ன மயக்கம், நீ சிரிச்சா போதும் குறிஞ்சி பூக்கும். அள்ளி வச்ச மல்லிகையே, புள்ளி வச்ச பொன்மயிலே. இந்த மண்ணும் சாட்சியடி, யார் கேட்டது மனசாட்சி போதும் இனி, பாதம் நோகும்போது.